கோபு வணக்கம், ராஜதுரை பேசுகிறேன். கோபு, நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் ஒரு வருஷத்துக்கு மேலேயே பயணிச்சுட்டு இருக்கீங்க. இதில் நிறைய கருத்துக்கள் எல்லாம் பதிஞ்சிட்ருக்கோம். நஞ்சை எப்படி வடிவமைக்கணும், புஞ்சை எப்படி வடிவமைக்கணும், ஏன் இதை வடிவமைக்கணும், இப்போதைக்கு இப்போது உங்கள் தாத்தா காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ உள்ள மண் தன்மைக்கும் வந்து மாறிப்போச்சு, எல்லாமே மாறிப்போச்சு, அந்த கட்டமைப்பே மாறிடுச்சு. திருப்பி நம்ம எப்படி வந்து இதை வந்து மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை வந்து இந்த கருத்துக்களை வந்து நம்ம நிறைய பகிர்ந்துருக்கிறோம். எக்கச்சக்கமான விவாதங்கள்லாம் வந்து முடிச்சு இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டம்னு கூட சொல்லலாம். இப்போ ஐயாவோட கருத்துக்களை வாங்கிட்டு அதை வந்து நம்ம எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி பார்த்து நமக்கு நல்ல முறையில் இது செயல்படுது அப்படின்னு சொல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியே கொண்டு போகிறோம். ஐயாவை பிளைண்டாக கூட நம்ம வந்து வெளியே கொண்டு போகல. அவர் சொன்ன கருத்துக்களை உள்ளே வாங்கி அது சரிதானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியவே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து இருக்கக்கூடிய கட்டம் வந்து கருத்துக்களை வந்து உள்வாங்கியாச்சு. இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு வந்து இது இன்னும் சரியாக புரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ப்ராக்டிக்கல் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆழமாக இது வந்து வந்து உங்களுக்கு உங்கள் மனசில் நிற்கும். உங்கள் நிலத்திலேயே ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், உங்கள் நிலத்திலே நீங்கள் அதை வந்து பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஒன்று, நீங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எங்கேயுமே நம்ம வந்து தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்புலேருந்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோமோ அந்த இடத்துக்கெலாம் நீங்கள் வந்து பாருங்கள். இதை உங்கள் பண்ணையிலையும் கொஞ்சம் வந்து செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து சரிவர புரிய வரும். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. எல்லாருக்குமே இலவசமாக தான் செஞ்சிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படும் போது கூடுங்க வந்து. உங்களுடைய எந்த மாதிரி நேரம் நமக்கு இருக்கோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.